இது வல்லவா இன்பம் நீங்காமல் கொண்டாடும் இரவல்லவா இறை ஒரு நாளிலே மறை குருவானையே எங்கள் திருநபியின் வழி நமக்கு அருள் வந்ததும் இந்த இது வல்லவா நல்லதினோரின் கொண்டாடும் இது வல்லவா இன்பம் நீங்காமல் கொண்டாடும் இரவல்லவா இறைவா உன் புகழை தினமும் நாம் பாட எங்கள் வாழ்வில் இன்ப காற்றை நீ வீசினாய் ஐவேளை தொழுகை பள்ளியை நாட எங்கள் நெஞ்சில் நீந்தேரை நீ ஊற்றினாய் நலமாய் வாங்கிடவே வரங்கள் தந்திருவாய் காற்று கல்லதினோரின் பொன்னாலும் இது வல்லவா இன்பம் நீங்காமல் கொண்டாலும் இரவல்லவா அல்மல்லினாவது பொழுது எங்கள் நெஞ்சில் சந்தோஷத்திற்கு அளவில்லையே பாவங்கள் நீங்கி நன்மைகள் பெருகி எங்கள் வாழ்க்கை தீனில் மழையில் தினம் செல்லுமே நல்லா இருக்கு.